வணக்கம். தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு, ஞானப்பிரகாசம், 11/5/18. தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்பு. இன்றைக்கு இருக்கிற புவியியல் சூழ்நிலையில், பூமி இன்றைக்கி இருக்கிற மிக ஆபத்தான சூழ்நிலையில், மனித உடல்களுக்கு வருகின்ற நோய்களாகட்டும், பூமியினுடைய இயற்கைக்கு நேர்ந்திருக்கின்ற பேராபத்துகளாகட்டும், நிலநடுக்கங்களாகட்டும், அல்லது பெருமழை, எதிர்பாராத பெருவெள்ளம், இது போன்ற முன்னறிவிப்பில்லாத ஒரு தற்காத்தல் கொள்ள முடியாத ஒரு சூழலியல் அமைப்பில் இயற்கை சிக்கிக்கொண்டு தடுமாறிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையில், பூமியை வழிநடத்துகின்ற ஒரு மாபெரும் கட்டமைப்பு, இயற்கையை சீரமைக்கின்ற ஒரு மாபெரும் கட்டமைப்பு என்பது நிச்சயமாக தமிழர் வேளாண்மை என்பதில் எல்லளவும் எனக்கு ஐயமில்லை. ஏன் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி புவி வெப்பமயமாதலுக்கான ஒரு சரியான தீர்வாக நீர் மட்டும்தான் இருக்க முடியும். 50-60 ஆண்டுகளுக்கு இல்லாத புவி வெப்பமயமாதல் இன்றைக்கி உண்டாகணுத்துக்கு காரணமே பூமியிலிருந்து மிகப்பெரும் அளவில் நீரை கொண்டு வெப்பத்தை கடத்துகின்ற அந்த வேலையை செய்த நம்முடைய முன்னோர்களாகிய அந்த நீரை நிறுத்துகின்ற கட்டமைப்பை நம்ம வந்து சுத்தமாக எடுத்துட்டோம். நெல்லுங்கிற ஒரு பயிரை கொண்டு மிகப்பெரும் அளவில் பூமியிலிருந்து எடுக்கின்ற வெப்பத்தை கடத்தினார்கள். வெப்பத்தை அழிக்கிறது வேற, வெப்பத்தை சேமிக்கிறது வேற, வெப்பத்தை கடத்துறது வேற. இந்த இடத்த நான் சரியாக புரிஞ்சுக்கணும். வெப்பத்தை கடத்துறதுங்கிறது சோத்துப்பானையில் அரிசியும் தண்ணியும் ஒன்றா வச்சு கீழே விறகு வச்சு எரித்தா அந்த வெப்பம் நீரை நீராவி ஆக்கிட்டு கடந்து போயிட்டுருக்கோம். விறகுக்குள்ளே வெப்பம் சேமிக்கப்பட்டிருக்கோம். எப்போ வேணாலும் இருந்து வெப்பம் வெளிப்படும். இது விறகுல விறகை வைக்கிறது, விறகாக்கிறது, வெப்பத்தை சேமிக்கிறது. விறகை எரித்து உணவை தயாரிச்சுக்கிட்டு அந்த வெப்பத்தை கடத்துறது, அந்த நீரையும் தூய்மைப்படுத்துறது, வெப்பத்தை கடத்துறது. வெப்பம் கடத்துறதை பார்த்துருக்கோம், வெப்பத்தை சேமிக்கிறத பார்க்குறோம். வெப்பத்தை உண்டாக்குறதுங்கிறது மறைந்திருக்கின்ற ஒரு பொருளிலிருந்து வெப்பத்தை மீட்டு எடுக்கிறது, சரியா? அதுதான் வெப்பத்தை உண்டாக்குறது. விறகுலேருந்து வெப்பத்தை உருவாக்குறது, வெப்பத்தை உண்டாக்குறது, வெப்பத்தை கடத்துறது, வெப்பத்தை சேமிக்கிறது. இப்படி பல்வேறு நிலைகளில் பூமியினுடைய வெப்பம் அழிந்து விடாமலும், அந்த வெப்பம் பூமியில் உள்ள உயிர்களை தாக்கி விடாமலும் இருப்பதற்காக நீரை கட்டமைத்தான் தமிழ் உழவன். அதுபோலவே வளிமண்டலத்தை தூய்மைப்படுத்துவதற்கும், வளிமண்டலத்தில் உள்ள காற்றில் உள்ள அந்த நுண்கழிவுகளை அகற்றுவதற்கும் மிகச்சிறந்த பொருளாக நெல்லையே தேர்ந்தெடுத்தான். அதுபோலவே காற்று என்ற ஒன்றை அழுத்தம் அதிகமான இடத்திலிருந்து அழுத்தம் குறைவான இடத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு கண்ணுக்கு புலனாகாத தொட்டு அனுபவிக்கின்ற ஒன்றையே நாம் காற்று என்று சொல்கின்றோம். இதையே வலி தென்றல் என்று சொல்கின்றோம், புயல் என்று சொல்கின்றோம். அழுத்தம் அதிகமாக அழுத்தம் குறைவான இடத்தை நோக்கி நகர்கின்ற, கண்ணுக்கு புலனாகாத, அனுபவிக்க தகுந்த ஒரு பொருள் அது காற்றுங்கிறது. சரி, அடர்த்தியான ஒரு பூமியினுடைய சுழற்சி வேகத்தில் பூமியை சுற்றி ஏற்படுகின்ற ஒரு போர்வை போன்ற ஒரு அமைப்பு தான் இந்த வலி அல்லது காற்று என்று சொல்கின்றோம். இந்த காற்றை உருவாக்குவதற்கு நீரும் நெருப்பும் வெப்பமும் தேவைப்படுகிறது. இந்த அடிப்படையில் தான் இந்த மிகப்பெரும் அளவில் அழுத்தத்தை ஏற்படுத்தி அழுத்தம் குறைவான இடத்தை நோக்கி நகர்த்துவதற்காகவே நிலப்பரப்பின் மீது மிகப்பெரும் அளவில் நீரை நிறுத்தி தான் கோடான கோடி டன்கள் நீரை நிறுத்தி, அதுபோல் 1000 மடங்கு நீராவியை உற்பத்தி செய்து, அந்த நீரிலிருந்து எழுப்புகின்ற நீராவியை உற்பத்தி செய்து, அந்த நீராவியை மிகப்பெரும் அழுத்தத்துக்குள்ளாகி தான் அந்த பூமியினுடைய 1/3 கடல் பரப்பில் இருந்த நீரை சமப்படுத்தினார்கள். நிலத்தின் மேலே கொண்டு வந்து ஊற்றி மழை என்கிற பெயரிலும், பருவக்காற்றுகள் என்ற பெயரிலும் இதை சுழலை செய்து நிச்சயமாக இந்த மழை நீரை கொண்டு வந்து சேமிக்கின்ற வேலையை நிச்சயமாக நம்முடைய முன்னோர்கள் செய்திருந்தார்கள் என்பதிலும் எனக்கு எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அந்த மாதிரி ஒரு அமைப்பை நம்ம இப்போ ஏற்படுத்தாததுனால தான், அந்த திட்டமிட்ட அமைப்புகள் எல்லாம் பாழ்பட்டு போனதால் தான் பருவ காலங்கள் தாறுமாறாகிவிட்டன. ரொம்ப அழகாக வரையறை செஞ்சுருந்தாங்க தமிழர்கள் பருவ காலங்களை. கார் குதிர் முன்பணி பின்பணி இளவேனில் முதுவேனில் அந்தந்த காலங்களில் உள்ளது அந்தந்த காலங்களில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வரையறை செய்து அந்தந்த காலங்களில் நடக்க வேண்டிய வேலையை அந்தந்த காலங்களில் செஞ்சாங்க. இதற்காகவே வேளாண்மை என்ற ஒன்றே ஏற்படுத்தப்பட்டது. செயற்கையாக பூமியெங்கும் தாவரங்கள் தன்னிச்சையாக முளைத்த பொழுது அந்த தன்னிச்சையான இயற்கையை பாதுகாப்பதற்கும் அதை வழிநடத்துவதற்கும் அந்த இயற்கையை செம்மைப்படுத்துவதற்குமே மருதம் அல்லது மருதம் என்ற அந்த திணையில் ஐந்தில் ஒன்றாகிய மருதம் என்ற திணை வயலும் வயல் சார்ந்த இடமும் செயற்கையான அமைப்பாக உருவாக்கப்பட்டு அந்த செயற்கையை கொண்டே பூமியை வடிவமைத்ததாலேயே உழவனை மிக உயர்வாக சுழன்றும் ஏர் பின்னது உலகம் உழந்தும் உழவே தலை தொழுதுண்டு பின் செல்வார் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவம் பாராட்டணும். அப்படிப்பட்ட தனிச்சிறப்பு மிக்க வேளாண்மையை நம்ம மீண்டும் கையில் எடுப்போம், மீண்டும் பூமி தன்னியல்பான நிலைக்கு செல்லும் என்று சொல்லி தமிழர் வேளாண்மையுடைய தனிச்சிறப்பு விளைச்சலின் உச்சத்தை தொட்டிருக்கிறது. விளைச்சலின் உச்சத்தை தொடுவதற்கு தமிழர் வேளாண்மை மிக உயர்ந்த ஒரு இலக்கு என்பது எந்த அடிப்படையில் என்பதை நாளை தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.